శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః తీస తీస వ్యంగం మానే చాత్తన్ కలంద పేసిన తేచరవం కేటిలయో పేటన్నే కాచం పిరపం కలగలప్ప కైపేట్టు வாசனரும் உலராசியர் மத்தினார் ஓசை கொடுத்த தையரவும் கேட்டிலையோ நாயகத்தை பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோ ரம்பாவாய் ஆண்டா ரங்கமன்னா திருவடிகளின் சரணம்.